சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே கூறப்பட்டு கலங்கிடாம குறையேதோ நடந்திடாம ஆசைப்பட்டு வளர்க்க வேணும் மகராசனே முன்ன பின்ன அறிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்லை சின்ன சின்ன தவறனியும் பொறுத்தாக வேணுமே புத்தகத்தில் படிக்கவில்லை நடிக்கவில்லை வித்தைகள் விவரமாக வெளியாக வேணுமே இந்த மேனி இந்த தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே பவளத்தோட முன் வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே தொட்டு தொட்டு சுகமும் கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே கொத்துமல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே